தலைப்பு உறவுகள். முறித்த உறவுகள் தொடராது கண்மணியே, தெரியா உலகில் அறியா உறவாய், வெறுக்கத் தெரியாமல் விரும்பி வாழ்கிறேன். தேவைகளில் ஊசலாடுது உலக உறவுகள். உறவுகள் தீருமோ தேவைகள் தீர்ந்ததும், ஆரம்பிப்பது போல் முடித்து கொண்டோம்.